ಸರಂಗ ಪರಕಾಲ ಮುನಿತ್ರಯಾರ್ಥ ಲಕ್ಷ್ಮಾರ್ಥ ರಕ್ಷಣ ಗೆದೆದ್ವ ಯುಗಾಗಮಾಂತಂ ಆಚಾರ್ಯ ಭಕ್ತಿ ಪರಿಪೂತ ಮನರ್ಗಶೀಲಂ ಗೋಪಾಲ ದೇಶಿಕ ಮುನಿಂ ಗುರುಮಾಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಬ್ರಹ್ಮತಂತ್ರೋತ್ತಮ ಗುರು ಕರುಣಾವಾಪ್ತ ಸಕ್ರಾಂಗ ಭಾಷ್ಯಂ ವೈರಾಗ್ಯಾಚಾರ ವಾರ್ಧವ ವರದ ಪದಮುಖೆ ಲಕ್ಷ್ಮಣೇ ನಸ್ತದಾರಂ ಶ್ರೀ ಭಾಗೀಶಾಸ್ತ್ರತುರ್ಯಂ ಷಡರಿಪು ಗದರಾದ್ವೇದ ಚೂಡಾರ್ಯಮೂರ್ತಿಂ ನೂತನಂ ಶ್ರೀರಂಗನಾಥಂ ಕಲಿಮದನ ಗುರುಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರಂ ಶ್ರಯಾಮಃ ನವ್ಯ ಶ್ರೀರಂಗನಾಥಾಧ್ಯಾನ ಅಧ್ಯಾತ್ಮಗ್ರಂಥಬೋಧಕಾನ್ ಪೂರ್ವಾಚಾರ್ಯಾನಹಂ ವಂದೇ ಪ್ರಣಮ್ರ ಮನಸಾ ಸದಾ ಶ್ರೀಮಾನ್ ವೇಂಕಟನಾಥಾರ್ಧ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಪ್ರಾಯ ಪ್ರಪದನೆ ಪುಂಸಾಂ ಪೌನಃಪುಣ್ಯಂ ನಿವಾರಯನ್ ಹಸ್ತಶ್ರೀರಂಗಭರ್ತುರ್ಮಾಂ ಅವ್ಯಾಸ ಅಭಯಮುದ್ರಿತಃ ಉಲ್ಲಾಸ ಪಲ್ಲವಿತ ಪಾಲಿತ ಸಪ್ತಲೋಕಿ ನಿರ್ವಾಹಕೋರಕಿತನೇಮ ಕಟಾಕ್ಷಲೀಲಾ ಶ್ರೀರಂಗ ಮಹರ್ಮಿದಲ ಮಂಗಳ ದೀಪರೇಖಾಂ ಶ್ರೀರಂಗರಾಜಮಹಿಷೀಂ ಶ್ರಿಯಮಾಶ್ರಯಾಮಃ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಶ್ಚ ನಮೋ ವಾಗಮ ಅಧೀಮಹೇ ವೃಣೀಮಹೇ ಚ ತದ್ರಾದ್ಯೌ ದಂಪತಿ ಜಗದಾಂಪತಿ ಪ್ರಾಯ ಪ್ರಪದನೆ ಪುಂಸಾಂ ಪೌನಃಪುಣ್ಯಂ ನಿವಾರಯನ್ ಹಸ್ತ ಶ್ರೀರಂಗ ಭರ್ತುರ್ಮಾಂ ಅವ್ಯಾತ್ ಅಭಯಮುದ್ರಿತಃ ದಾಸ್ಯಂ ಲಾಸ್ಯವತಾನುಮತ್ಯ ಮನಸಾ ರಂಗೇಶ್ವರ ತ್ವತ್ಪದೇ ನಿತ್ಯಂ ಕಿಂಕರವಾಣ್ಯಹಂ ನತು ಪುನಃ ಕುರ್ಯಾಂ ಕದರ್ಯಾಂ ಶ್ರಯಾಂ ಮೀಲಚ್ಚಕ್ಷುಷಿ ವೆಲ್ಲಿತ ಬೃಣಿ ಮುಹುರ್ದತ್ತಾವಮಾನಾಕ್ಷರೇ ಭೀಮೇ ಕಸ್ಯಚಿತ ಅಡ್ಯಕಸ್ಯ ವದನೇ ಭಿಕ್ಷಾವಿಲಾಕ್ಷಾಂ ದೃಹಂ ನ್ಯಾಸ ತಿಲಕತ್ತಿಲ 27th ಶ್ಲೋಕಂ ದಾಸ್ಯಂ ಲಾಸ್ಯವತಾಂಗ್ರದಾನ ಶ್ಲೋಕಂ. ಇದಕ್ಕೆ முன்னாடி ஸ்லோகத்துல சுவாமி பெருமாளிடத்துல பிரார்த்திச்ச சாங்கமா பிரபத்தி பண்ணிட்டு வந்தார். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல தன்னுடைய வாக்தேவியை கொண்டாடினார். மாதர் பாவத்தி பாரதி முஞ்சமான் மானுஷ சடூன் ஹேதேக லப்த இரளம். என்னுடைய வாக்கே உனக்கு ஒரு பெரிய நமஸ்காரம், நீ என்ன பண்ணு, இது நாள் வரலும் துரீஸ்வரால இருக்கக்கூடியதான சுத்த ராஜாக்களை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தியே அத சொன்னார். லுப்தத்வார துராசிகா பரிபவை தோஷம் துஷேதா மனஹா. ஏ என்னுடைய வாக்தேவியே, என்னுடைய அழகான வாக்கே, நான் பகவான ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைச்சிருந்துக்கேன், அதனால நீ சுத்ர நரேந்திரால ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிற புத்தியை விட்டுடு அப்படின்னா. வாக்க சீமணி ரங்க தாமணி மகானந்தோன்னத பூமினி சுவாமின் ஆத்மனி வெங்கடேஸ்வரகவே என்னுடையதான பரம் யாரிடத்துல சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னார். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் எல்ல நிலமாய் எதுக்கு மேல வார்த்தைகள் செல்லாதோ அப்படிப்பட்டதான ஒரு தத்துவம் என்ன அப்படின்னா, வேத புருஷனே சொல்லிட்டு வந்து இதுக்கு மேல எனக்கு தெரியலன்னு யசோவா சோ நிவர்த்தன் அப்ராப்ய மனசா சஹா அப்படின்னு வேத புருஷன் கைவாங்கினதான ஒரு பிரம்மஸ்வரூபம் தான் பெரிய பெருமாள். ரங்கதாமணி மகானந்தோ உன்னமத் பூமணி. இப்படி மகானந்தம் மகானந்தம்னு சொல்லக்கூடியதான ஒரு நிரதிசயமான ஆனந்த ஸ்வரூபமான ஒரு தேச விசேஷத்துல இந்த ஸ்ரீரங்கத்துல சன்னிதி பண்ணிட்டு இருக்கான். வைகுண்டத்துல எப்படி நிரதிசயானந்த ஸ்வரூபமா இருக்கோ அதே வைகுண்ட அதுக்கு லவலேசமும் குறையில்லாதபடி இந்த பூலோக வைகுண்டமா இருக்கக்கூடியதான ஸ்ரீரங்கத்துல வந்து சன்னிதி பண்ணிட்டு இருக்கானே அப்படிப்பட்டதான என்னுடைய சுவாமி. அவன் யாரோ வெளி மனுஷன் நினைச்சுக்க வேண்டாம், எனக்கு வகுத்த சேஷியான அந்த சுவாமி. சுவாமின் ஆத்மனி வெங்கடேஸ்வர கவே, என்னுடைய அந்த சுவாமியின் இடத்துல என்னுடைய ஆத்மாவை சமர்ப்பிச்சேன், நானே சமர்ப்பிச்சேன். ஸ்வேனார்ப்பிதம் ஸ்வேனார்ப்பிதோயம் பரஹா ஸ்வேன அர்ப்பிதோயம், என்னாலேயே இந்த பரஹமானது சமர்ப்பிக்கப்பட்டது. இப்ப இங்க இந்த ஸ்லோகத்துக்கும் முன்னாடி தொய்யாச்சாரியைஹி விநிகித பரஹா அப்படிங்கிற ஸ்லோகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, அர்த்தபேதம் இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம். ஏன்னா அந்த இடத்துல ஆச்சாரியர்களாலே நான் சமர்ப்பிக்கப்பட்டேன்னு சொன்னவர் இங்க சேனார்பித்தோயம் பரஹா நானே சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னாரு அப்படின்னா, அதுக்கு காரணம் ரெண்டு விதமான காரணம். ஒன்னும் சுவாமி இந்த பிரபத்தி நிஷ்டைகள்ல உக்தி நிஷ்ட சொரூப சுபா உத்து ஆச்சாரிய நிஷ்ட சுனிஷ்டன்னு மூணு விதமான நிஷ்டை இருக்கு. அதுல மூணு நிஷ்டையினுடைய சொரூபத்தை காட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக முன்னாடி ஆச்சாரிய நிஷ்டை எல்லாம் சொன்னார். இப்ப சுனிஷ்டா எப்படி இருக்கணுங்கிறத காமிக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம். அது மாதிரி சேனார்பித்தோயம் சபரஹா அப்படிங்கிற சப்தத்துக்கு எப்படி அர்த்தம், சேனார்பித்தோயம் பிரபரஹானா தேவரீராலே சொஸ்மை சொப்ரீதியே சுயமேவ காணயதிங்கிற மாதிரி தேவரீராலேயே என்னுடைய ஆத்மாவானது சமர்ப்பிக்கப்பட்டது, நான் சமர்ப்பிச்சேன்னு ஒரு அர்த்தம். சேன அப்படிங்கிற சப்தத்தை பகவத் விஷயமாக்கினோம்னா பகவானாலேயே என் ஆத்மா சமர்ப்பிக்கப்பட்டது. இசைவித்து என்னையும் தாளினை கீழ் இருத்தும் அம்மானே, அவனே என்ன இசைவித்து என்னுடைய என்னுடைய இசைவையும் வாங்கி அவன் சர்வஜ்ஞனாய் சர்வசக்தியாய் சர்வேஸ்வரனா இருக்கிறவன் என்னுடைய இசைவு பார்க்க வேண்டியதில்லை என்ன கைகொள்வதற்கு, ஆனா என்னையும் இசைவிக்கும்படியாக நான் எம்பெருமானிடத்துல கேட்கும்படியாக ஒரு அல்ப வியாஜத்தை இட்டு பண்ண வச்சு ஆர்த்தியை உண்டாக்கி எனக்கு அவனிடத்துல சமர்ப்பிக்க வேண்டும்ங்கிற புத்தியை உண்டாக்கி அது சமர்ப்பணையை சாங்கமா பண்ண வச்சு தன்னுடைய பரத்தை ஏத்துந்துக்கான். அதனால சுயனார்பித்தோ என்பதாக அவனே சமர்ப்பிக்க ஏத்துக்கொண்டான். அவனே இந்த காரியத்தை தானே சுஸ்மை சுப்ரீத்தியே சுயமேத காரியத்தி அப்படின்னு சாதிக்கிறார். இல்ல சுனிஷ்டா பிரபத்தியினுடைய சொரூபத்தை லோகத்துக்கு பிரச்சாரம் பண்ணுங்கிறதுக்காக சுயனார்பித்த வையம்பரகான்னு சொன்னார்னு ரெண்டு விதமா இந்த ஸ்லோகத்துல இந்த பதத்துக்கு அர்த்தம் சொல்லலாம். இந்த ஸ்லோகத்துல தன்னுடைய வாக்தேவிய பிரார்த்திச்ச என்னுடைய வாக்கே அழகான வாக்கே மம்மின் குலவீர் நும் மைவருத்தி கை செய்தே இம்மண்ணுலகில் செல்வர் இப்போதில்லை நோக்கினோம்னு சொன்னால் விரோதம் இது பதிகத்துல மூணாம் திருவாய் மொழி ஒன்பதாம் திருவாய் மொழி ஒன்பதாம் பதிகமா இருக்கக்கூடியதான சொன்னால் விரோதம் இது பதிகத்தினுடைய விஷயமாக இத சாதிச்சுன்னு வந்தார் ஆழ்வார் சுவாமி தேசிகன். அதுல நான் லுப்த துவார துராசிதா பரிபவைஹி தோஷம் ஜுஷேதா மனஹா, ஒரு அல்பஜனாய் அல்பசக்தியாய் அல்ப ஐஸ்வர்யனா இருக்கக்கூடியவருடைய வாசல்ல போய் நின்று அவன் கேட்கக்கூடிய தன் அவமான பேச்சுகளை கேட்டு அவனிடத்துல இருந்து பணம் சம்பாதிக்கணும்னு எண்ணங்கிற எண்ணங்களை துஷேதா மனஹா வெதுக்கிடும். ஹே மாதிரி ஹே மாதா மா பாரதி என்னுடைய வாக்தேவியே உனக்கு ஒரு நமஸ்காரம், முஞ்ச மானுஷ தட்டூன் சடூன் முஞ்ச மனுஷால ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிற புத்தியோடுனர். ஹே தேகலப்தை அலம், தேகலப்தரா இருக்கக்கூடியதான மனுஷால பாடுறத விடு அலம் போரும், இதுவே பகவான பாடுன்னு போன ஸ்லோகத்துல சொன்னார். இந்த தேகலப்தர்களான மனுஷர்களை பாடினா என்ன, போன ஸ்லோகத்துல பாடாதேன்னு சொன்னார் மனுஷால பாடாத. எப்படின்னா திருவாய் மொழியில சொன்னால் விரோதம் இது பதிகத்துல ஆழ்வார் என்ன சொன்னார், மனுஷனை பாடாத சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேண்மினோ என்னாவில் இன்கவியான் ஒருவருக்கும் கொடுக்கிலேன் தென்னா தெனாவன வண்டு முரல் திருவேங்கடத்து என்னானை அப்படின்னு திருவேங்கடமுடையானதுக்க நான் ஒருத்தனை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன்னு சொன்னவர் உலனாகவே கொண்டு மானிடத்தை வளமாக மதிக்கும் மானிடத்தை கவிபாடியன் தன்னையொன்னாக தன் செல்லத்தை வளமாக மதிக்கும் மானிடத்தை கவிபாடியன் உலனார் கழினசோர் கண்ணன் குறும்புடி மெய்மையே எந்த எம்பெருமானை ஒழியவே அப்படின்னு அழுவா அந்த புலவீர்களை பார்த்து இந்த ராஜாக்களை சுந்தர நரேந்திரர்களை போய் ஸ்தோத்திரம் பண்ண போறேளே உங்க வார்த்தைகளை வியர்த்தமாக்காதீங்கோள் பகவான ஸ்தோத்திரம் பண்ணுங்கோள்னு சொன்னார் மூணுல ஒன்பதுல. இதுக்கு நடுவுல தனக்கு கிடைச்ச லாபத்தை பேசினார் மூணு பத்துல, அதுக்கு மேல திருப்பியும் நாலுல ஒண்ணு சொன்ன ஒரு நாயகமாய் ஓட உலகுடனாண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் திதகிய பானையர் பெருநாடுகான எம்மையில பிச்சைதான் கொள்வர் பெருநாறு நந்தாள் காலம் பெற சிந்தி தூய்மினோ அப்படிங்கறதான் அந்த அந்த பிரபந்தத்துல அதனுடைய தொடர்ச்சி ஒன்னால் விரோதம் இதனுடையதான சந்ததி அங்க வந்தது தொடர்ச்சி வந்தது. அதனால அந்த சம்சார அந்த ஆழ்வு அந்த புலவர்களை பார்த்து பேசுற நீங்க போய் ராஜாக்களை பாடுறேன் பாடுறேங்கிறளே உங்களுடைய வாக்கை வியர்த்தம் பண்ணாதீங்கன்னு சொன்னோட புலவர்கள் எல்லாம் கேட்டாலாம் ஓய் ஆழ்வீர் உமக்கோ நிகரில் அவன் புகழ் பாடி இழப்பிலம்னு அவனுடைய திருநாமத்தை சங்கீர்த்தனம் பண்றதுனாலயே உமக்கு பசிதாகங்கள்லாம் இல்ல, நாங்களும் பட்னி கிடக்குறோம், இந்த ரோஜா ராஜாக்களை பாடினா அது ரெண்டு பணங்காக சம்பாதிக்கலாம், லோகத்தை ராஜாக்கள் பணம் கொடுக்கத்தானே கொடுக்குறா அதனால அவளை ஸ்தோத்திரம் பண்ணலாமே அப்படிங்கிற சந்தேகத்தை கலப்பிண்டு அது பதில் சொன்னார். நீங்க நினைச்சிருக்க இந்த ராஜாக்கள் என்னமோ பெரிய ஆட்டியாள்னு இவாள்லாம் தரித்திரம், நான் லோகத்துல இவனுடைய ஐஸ்வர்யங்கள்லாம் ஸ்திரமில்லாதது அப்படின்னு சொல்றேன். நீ ஆசிரியக்கூடிய ராஜாக்கள் அந்த ராஜாக்கள் ஏதோ சுத்ர தேவதைகளை ஆசிரியிச்சு அந்த சுத்ர தேவதைகளை உபாசிச்சு நிறைய பணங்காசுகள்லாம் சம்பாதிக்கிறத அந்த ஆசிரியிக்க கூடியதான சுத்ர தேவதைகள் இவா எல்லாருமே அல்பாஸ்திரர்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அந்த பாசுரத்துல உருநாயகமாய் பாசுரத்துல அழுவா சாதிச்சார். அதே ரீதியா முதல் ஸ்லோகத்துல 26வது ஸ்லோகத்துல பாதம் பாரதி முஞ்ச பாமிஷடுன்னு பேசின சுவாமி இப்ப அடுத்த ஸ்லோகத்துல இந்த ராஜாக்களுடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு அச்சிதமானது, ராஜாக்கள் வாசல்ல போய் நின்னா அவனை எப்படி எல்லாம் அவமானப்படுத்துவான் தெரியுமோ அப்படிங்கறத ரொம்ப ஆச்சரியமா இந்த ஸ்லோகத்துல சாதிச்சார். சொன்னார், தாத்யம் லாஸ்யபதானுமத்ய மனசா ரங்கேஸ்வர தொத்பதே. ஓ ஹே ரங்கேஸ்வரா ரங்கநாதா, தொத்பதே தேவரையருடையதான இந்த தேனே மலரும் திருவடி தாமரைகளில என்னுடைய மனசு என்னைக்கு ஈர்ப்பட்டதோ, லாஸ்யபதானுமத்ய மனசா லாஸ்யபதா, அப்ப உன்னிடத்துல என்னுடைய மனசு குதிச்சு ஓடுறது. அப்ப பெருமாள்னா நேரு செவ்வே இடக்காலில் நெடுமாள் அடியார் என்று ஓடும் அரணும் ஆழ்வார். இப்படி என்னுடைய மனசு இன்னைக்கு நம்ம நம்பருமாள் பெரிய பெருமாள்னு சொல்லிட்டா மனசு அப்படி ஓடுறது. எப்படி ஓடுனா லாஸ்யபதா, லாஸ்யம்னா குதிச்சு ஆடுற ஆட்டத்துக்கு லாஸ்யம்னு பேர். ஆட்டங்கள்ல நடனங்கள் நாட்டியங்கள்ல பல விதமான நாட்டியங்கள் உண்டு, அதுல குதிச்சு ஆடக்கூடியதான நாட்டியத்துக்கு லாஸ்யம்னு பேர். லாஸ்யபதா அனுமத்திய மனசா, மனசுனாலே இப்படி அனுமதிக்கப்பட்டு ரங்கேஸ்வர தொத்பதே, ரங்கேஸ்வர ரங்கநாதா தேவரையருடையதான திருப்பாதங்கள் இருக்க இதெல்லாம் கேட்கிறேன். நித்தியம் கிங்கரவாண்யகம், நித்தியம் என்ன பண்ணணும், தேவரையருக்கு என்ன கைங்கரியம் பண்ணணும், தேவருடைய திருவடிகளுக்கு என்ன கைங்கரியம் பண்ணணும்னு தேவரையர் முகத்தினாலே வாயினால இந்த முகத்தினாலே அது கூவி முகப்பே கூவி பணிகொள்ளாய் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். நீ இன்மே நது புனகா கதர்யாஸ்ரயம் நது புனகா, திருப்பி என்ன பண்ண மாட்டேன், கதர்யாஸ்ரயம் நான் உன்னை ஒரு ஒரு அக்ஷுத்ரனான மனுஷனை விட்டு மனுஷன்ட்ட போக மாட்டேன். பெருமாள் கேட்டாரா, ஓய் என்னிடத்துல வந்து ஆசைப்பட்டு உண்மையே அனுபவிக்கணும்னு சொல்லி சொல்றீரே, அன்னைக்கு நான் தொம்மேன்னு சொல்றச்சே இல்ல இல்ல அகம்மேன்னு சொல்லி திமிர பண்ணிட்டு போய் சுத்ரனான ஒரு அல்பனான ஒரு ராஜாக்காவ போய் ஸ்தோத்திரம் பண்ணி இந்திரன் சந்திரன் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணியே இப்ப எப்படி வந்து நித்தரணி அப்படின்னு பெருமாள் கேட்டதாக திருவுள்ளத்தை வச்சுட்டு சாதிக்கிறார். இனிமே பெருமாளே நம்பருமாளே இனிமே ஒரு க்ஷணமும் அந்த மாதிரி வார்த்தை என்னுடைய வார்த்தையை வர்த்தம் பண்ண மாட்டேன். ந புனகா குர்யாம், திருப்பியோ தப்பு பண்ண தெரியேன், பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன், பெரிய நாயினபின் பிறர்க்கே உழைத்தேழையானேன்னு திருமங்காழ்வார் சொன்னா போல எத்தோ தப்பு பண்ணிட்டேன்னா தேவரையர் இருக்க பெற்றதா இருக்க மனைவெள்ளாட்டு திரைங்கிற கதை கணக்கா நீ தேவரையரை விட்டுட்டு நான் போய் அல்பாஸ்திரர்களான ராஜாக்களை பாடினேன், தப்புதான். அதனால ஆனா நான் குர்யாம் கதர்யாஸ்ரயம், இப்படிப்பட்டதான லோபிகளை பேராசைப்படுத்தவர்களை ஒரு நாளும் இனிமே ஆசிரியிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா அப்படின்னா, அவனிடத்துல போய் நிக்கிறது, உன்னிடத்துல போய் நிக்கிறது, உன்னுடைய திருவடிகள்ல நிக்கிறது எவ்வளவு சுகம், அவனிடத்துல நிக்கிறது எவ்வளவு துக்கம். அதனால இந்த இந்த துக்கத்தை இன்னொரு தடவை அனுபவிக்க மாட்டேன். ஏன்னா உன் திருவடிகள்ல போய் நின்னேன்னு வச்சுக்கோங்க, உன் திருவடி தாமரைகளை கீழ் நின்னேன்னா வாரியர் அப்படின்னு கூட்டு நமக்கு தன்னுடைய சர்வசதானமா இருக்கக்கூடியதான தன்னுடைய அவயவங்களை அடங்க சேவை பண்ணி வைக்கிறேன். இது இதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு சேவை கிடையாது, இதுக்கு மேல ஒரு பெரிய பலன் இல்ல. உன்னுடைய திருவடி உன்னுடைய திவ்யமான விக்கிரகத்தை திவ்யமங்கல விக்கிரகத்தை நான் கண்ணால பருகும்படியாக பண்ணி எனக்கு சர்வசதானம் பண்ணினே பண்றேன். ஆனா அந்த சுத்த நரேந்திரர்கள்லாம் போய் நின்னோம்னா என்ன பண்ணுவா தெரியுமோல்லையோ, மீல சக்ஷுஷி வெள்ளித்த புருணி மீல சக்ஷுஷி, நான் போனேன்னா என்னை பார்க்காம கண்ணை மூடிடுவோம், ஏதரா இந்த பையன் வந்து நிக்கிறான் சும்மா சொன்ன சொன்னு வந்து எப்ப பார்த்தாலும் பணம் வேணும் காசு வேணும் நிக்கிறான்னு நம்ம தூங்குற மாதிரி நடிப்போம் அப்படின்னு கண்ணை மூடிடுவான், நான் கண்ணையே திறக்க மாட்டானா மீல சக்ஷுஷி. அதுக்கு மேல வெள்ளித்த புருணி தன்னுடையதான புருவங்களை நெரிப்பானோம், போறியா இல்லையா அப்படிமானோம், சும்மா சும்மா இங்கேயே வந்து நிக்கிற எவன்ட்டையாவது போ அப்படிமானோம். வெள்ளித்த புருணி, இது ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இல்ல சுவாமி, முகுர்தத்தாபமானாட்சரே பல முறை இந்த சுத்த ராஜாக்கள்லாம் முகூர்த்தத்தை அவமானம் இப்படி என்ன மரியாதை இல்லாம எவ்வளவு நிகிருஷ்டமா பேசணுமோ அவ்வளவு வார்த்தைகளை பேசுவான், உருவத்தை நெரிச்சு காமிப்பான், என்ன மிரட்டுவான், இல்லைன்னா என்னட்ட பார்க்க இஷ்டம் இல்லையா, கண்ணை மூடின்னு என்ன பார்க்கவே பார்க்காம திரும்பி நிற்பான். இப்படி எல்லாம் அவமானத்தை நான் பல சந்திச்சிருக்கேன். ஆனா ஒரு இடத்துல வந்த முதல் நாள்ல இருந்து என்ன குளிர கடாசிக்கிற எனக்கு இது வேணுமா இது வேணுமா, ஐஸ்வர்யம் வேணுமா, அக்ஷரகதி வேணுமா, மோட்சம் வேணுமா, எது வேணும் வேணும்னு கேட்டு கேட்டு கொடுக்கறதுக்கு நீ இருக்கிறச்சே உம்ம விட்டுட்டு என்னுடைய வார்த்தையை இன்னொருத்தனுக்கு போய் செலவு பண்ணிட்டேனே, இனிமே அந்த தப்ப பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏன்னா சுவாமி இப்படி பண்ணாரா அப்படின்னு கேட்டா இது சுவாமி பண்ணல, நாம எல்லாம் இப்படி பெருமாள் இடத்துல அனுசந்தானம் பண்ணணுங்கிறதுக்காக சுவாமி தன்னிடத்துல இதை ஏறிட்டு காமிக்கிறார். எப்படின்னா சுத்ரஹா அமர்யாதா அவித்யா சலவ பிரசவபூஹு சலமதிகின்னு ஆள வந்தார், தன்னிடத்துல இல்லாத குணங்களை எப்படி ஏறிட்டுந்தாரா ஸ்தோத்திரத்துல, அது மாதிரி சுவாமி தேசிகன் ஒரு நாளும் வாய்கொண்டு மாறிடும் பாட வந்த கவி அல்லறவர். அப்படி இருந்த தேசிகன் இப்படி சொன்னாரே நியாயமாப்னா தேசிகன் ஊரு ஊரா போய் ராஜாக்களை பாடி சம்பாதிச்சிருந்தாரா அப்படின்னா வைராக்கிய பஞ்சகமே பண்ண மாட்டார். சோனி கோண நரேந்திர கர்வால துர்வான்லா சுத்த நரேந்திர சாடு ரஜனா அந்யான்ன அந்யாமகேன்னு சொன்னவர் போய் இந்த ராஜாக்களை பாடினேன்னு சொன்னது இப்படி எப்படி தகும் அப்படின்னா இது நம்போல்வாருக்காக உபதேசத்துக்காக தன்னை சொல்லிட்டார். ஏன்னா அடுத்தவாட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தன்னையே ஏறிட்டு இந்த விஷயங்கள்லாம் தன்னிடத்துல இல்லாத ஒரு நாள் கூட பிறந்த நாள்ல இருந்து என்னைக்கு அவதாரம் பண்ணாலோ அவதார நாள்ல இருந்து உன்னித்து மத்தோர் தெய்வம் தொழால் அவனை எல்லாம் இருக்கக்கூடிய சுவாமி தேசியம் இப்படி சாதிக்கலாமான்னு கேட்டா அப்படி சாதிச்சது காரணம் நம்ம போல இருக்கக்கூடிய சம்சாரிகளை திருத்தறதுக்காக நாம் பெருமாள் இடத்துல என்னத்தை கேட்கணும் எப்படி கேட்கணும்னு சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணார். கூட்டு அனுகிரகம் பண்றான் வச்சுப்போம். இந்த ராஜாக்கள்லாம் ராஜாக்கள்லாம் பார்க்க செய்யாது, அவன் அவன் தொந்தையும் துப்பியமா இருப்பான். ராஜாக்கள் நன்னா கண்டத கடிகத்தை தின்னுட்டு வயறு பெருத்து பாக்கறதுக்கே ரொம்ப விகாரமா மீசை கீசையெல்லாம் வச்சிருந்து பாக்கறதுக்கே விகாரமா இருப்பான். ஆனா உம்முடைய வடிவழக அப்படியா இருக்கு, உன்னை பார்த்த மாத்திரத்திலேயே உம்முடைய வடிவழக பார்த்த மாத்திரத்திலேயே வேற எதையாவது கேட்கணும்னு தோன்றதா, இதையே பருகினா போருமே அப்படின்னு தோணும்படியான திவ்யமான ஒரு விக்கிரகம் திவ்யமங்கல விக்கிரகமான தேவரையருடைய திருமேனி அழகு இருக்கச்சு. இந்த ராஜாக்கள்லாம் பார்க்க சைக்கல, அவன் குடுக்கறான்னு வச்சிருந்தா கூட அவனை பார்க்க சைக்கல எனக்கு அப்படின்னு அவனை பார்த்தா நாலு நாளைக்கு சோறு இறங்காதபடி இருக்கு. பீமே கஷ்யசித்து பீமஹா, அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப பருத்தவனா கண்ண கருத்தவனா பருத்தவனா மீசை கீசையெல்லாம் வச்சிருந்து ரொம்ப கொடூரமா இருக்கான். அவன் வாசல்லாம் போய் நிக்கணுமா, ரொம்ப லலிதமா சுகுமாரமா ரொம்ப அழகா மன்மத மன்மதனா இருக்கக்கூடிய தேவரையருடையதான திருவடியில நிற்கிறது பலமா பலமா ஒரு சுத்ரனானா ஒரு பீமனா இருக்கக்கூடிய கருப்பாயும் கருப்பாயும் மீசையோட இருக்கக்கூடியதான ஒரு ஒருத்தன இடத்துல போய் நிக்கிறது, அவர் அருவறுப்பா பாக்குறதுக்கே ரூபம் இல்லாத ஒரு க்ரூர ரூபனான ஒருத்தனுடைய திருமைய வாசல நிக்கிறதான்னு கேக்குறார். கஷ்யஜித்து அவனுடைய வார்த்தையில போய் பிக்ஷா விலாக்ஷாம் திருஷாம் அவன்கிட்ட போய் அவன் அவமானப்படுத்தி அவன்கிட்ட இருந்து அந்த அவமானத்தை கேட்டோன்னா முகம்லாம் எனக்கு வாடி போயிடும், வெக்கத்தினால போய் இப்ப நாக்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பான், அதெல்லாம் நான் கேட்கணும் பரிகாசம் பண்ணுவான். இப்படி எல்லாம் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நான் ஒரு ராஜாக்கள் இடத்துல இவ்வளவு பாடப்பட வேண்டியிருக்கேன், இதெல்லாம் இனிமே பண்ணுவேனா. தேவரையருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தேவரையருடையதான் இந்த திருமேனி அழக அனுபவிச்சதுக்கு அப்புறமும் தேவரையருடைய அனுகிரக விசேஷமான இந்த சர்வசுதானத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் பண்ணுவேனா மாட்டேங்கிற பிக்ஷா விலாக்ஷாம் திருஷாம். அதனால அவனிடத்துல போய் சுத்ரர்களாய் அது பீமர்களாய் அது குரூரர்களாய் குரூர சுபாவர்களாய் இருக்கக்கூடியதான இந்த ராஜாக்களை போய் பாட மாட்டேன், தேவாதி தேவனாய் இப்ப தேண்டிட்டெல்லாம் தருங்கோதிலா இருக்கக்கூடியதான தேவரீரை விட்டுட்டு இன்னொருத்தங்க போய் நிக்க மாட்டேன் சுவாமி, நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பார்த்து என்னுடைய வாக்கானது இனிமே நாக்கு இனிமே எனக்கு ஆடித்துன்னா லாஸ்யம் தாண்டவம் ஆடித்துன்னா தேவரீருடைய திருவடிகளை குறிச்சுதான் ஆடணுமே தவிர தேவரீருக்கு கைங்கரியம் பண்றதுக்காகத்தான் ஆடணுமே தவிர அதை விட்டு சுத்ர நரேந்திரர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக பொய் சொல்ல மாட்டேன் இனிமே அப்படிங்கிறது. நம்ம அப்படி இருக்கணுங்கிறதுக்காக சுவாமி தன்னிடத்துல ஏறிட்டு சொல்றார். லாஸ்யம் தாஸ்யம் லாஸ்யவதானமத்ய மனசா சங்கேஸ்வர தத்பத நித்யம் கிங்கரவாண்யஹம் நாதுனஹா குர்யாம் கதர்யாஸ்ரயாம் மீலச்சக்ஷுஷி வெல்லித ப்ருணி முகுர் தத்தாவமானாட்சர பீமே கஸ்யசிதாட்ய கஸ்ய வதனே பிக்ஷா விலாக்ஷாம் த்ருஷாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.